ஒரு கருத்து இருக்கு. விசேஷம் என்னன்னா, இந்த பாதுகாப்பு ரூபமாக இருந்தும் நாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் என்பதானது ஆதிசேஷனுடைய திருவுள்ளம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரபடியாம் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். ஆனா பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணா மட்டும் அவருக்கு திருவுள்ளத்துல ஒரு பிரீத்தி ஏற்படுறதில்லை. எல்லா விதமாயும் நான் இருக்கேன் அப்படின்னு, எல்லாவித கைங்கரியத்துக்கும் நான் இருக்கேன்னு, கைங்கரியத்து மேல அபேட்சை ஜாஸ்தியாகவும் இந்த ஆதிசேஷன் இருக்க, அவரே பாதுகையாகவும் இருந்து பெருமாளுக்கு தன் சரீரத்தாலே கைங்கரியம் பண்றார் அப்படின்னு இந்த சேஷபத்ததியிலே முதல் ஸ்லோகத்திலே 751 ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் திருவுள்ளப்பத்தியாரு. ஒரு வேலைக்காரனாக சேஷ சமாதினா, ஒரு வேலைக்காரனாக உண்டு பண்ணப்பட்ட தன்னை போலே, அதாவது ஆத்மானுமிவ சம்பாவயாமி, நான் வந்து அப்படி நான் யோஜனை பண்ண நினைக்கிறேன் மன்னியே அப்படின்னு சாய்க்கிறேன். அடுத்த ஸ்லோகத்தில் வந்து இந்த பெருமாளுடைய திருவடியை நம்ம ஜெகன்மாதா மகாலட்சுமி அனுபவிக்கிறார். அதை காட்டிலும் உயர்ந்ததான ஒரு சுகத்தை தான் பெற வேண்டும் என்று இந்த ஆதிசேஷன் வந்து விரும்பி பாதுகையாக தானே இருந்து பெருமாள் திருவடியில் மிதிப்படணும்னு ஒரு ஆசை. அந்த சுகத்தை நான் அனுபவிக்க வேண்டும், திருவடியை திருவடி கைங்கரம் பண்ணும் சுகத்தை எம்பிராட்டி அனுபவிக்கிறார். அந்த திருவடியே என் முதுகலே வந்து பட வேண்டும் என்று விரும்புவது ஆதிசேஷன் திருவுள்ளம். அதனாலே ஆதிசேஷனே பாதுகாப்பு ரூபமாக அவதரித்தார் என்று நம் ஆச்சாரிய சேஷ்டர் முதல்ல சன்னியாசம் வாங்கி காட்டினவர் ஸ்ரீ ஆளவந்தார். அவருடைய ஆளவந்தார் ஸ்ரீ ஸ்லோகத்திலே 40 ஸ்லோகம் சேஷ சையாசனம் சாதிக்கிறார். இந்த பாதுகாசகசத்திலே 2 ஸ்லோகத்து இந்த பத்ததியிலே பத்மா யோகாத்து பாதுகே ரங்கபத்துகு பாதஸ்பரிசாரசு போகம் அந்யம் பிரபித்சோகோ சேஷஸ்யைகாம் பூமிகாம் அப்ரவீத்வாம் ஆச்சாரியானாம் அக்ரணீர் யாமுனேயா. யாமுனேயரான சாட்சாத் ஆளவந்தாரானவர் இந்த ஆதிசேஷனை கொண்டாடுற, சேஷ சையாசனன் என்று கொண்டாடுற. பெருமாளுடைய முழுமையான கைங்கரிய அந்த அனுபவத்தை வந்து தனக்கு மட்டுமே வேண்டும் என்று ஆதிசேஷன் ஆசைப்பட்டு திருவுள்ளப்பட்டு கைங்கரியத்திலே ஆசை. அதுல எப்ப எவ்வளவு ஆசைனா இருக்கலாம், எல்லா கைங்கரியும் நானே பண்ணும் என்ற மாதிரி ஆசை இருக்கலாம். அந்த கைங்கரிய ஆசை வேணும். ராமாவதாரத்தை பாதிகையை வந்து ஏழை பண்ணு போனார் பரதாழ்வான். பரதாழ்வானுக்கு பாதிகையை வந்து அனுகிரகம் பண்ணதுக்கு முன்னாடி பெருமாள் அந்த பாதுகை மேல அண்ணா ஏறி நின்றாராம், நின்று புல் பலத்தையும் அழுத்தி நேரம். ஒரு விதம் சொல்வா தன் முழு சக்தியும் அதுல பிரயோகிச்சு பரதன் கொடுத்தான் அப்படின்வா. இன்னொன்னு என்னன்னாக்கா, இந்த பாதுகையினுடைய பலத்தை முழுசா பெருமாள் வாங்கிட்டாராம். என்னன்னா பின்வரும் அதுலேருந்து பாதுகைய பரதாழ்வான கொடுத்தபடும் பெருமாள் பாதுகையில் தான் ஏழு யானம் இல்லையா, ஏழு யானம். அதனாலே அந்த சக்தியிலே, இந்த பாதுக சக்தியிலே பெருமாள் லோகத்தை சுத்தி வந்துடுவார் பாதுகை இல்லாமையே அப்படின்னு ஒரு திருஷ்டி இருக்கு அந்த இடத்துல. அப்படிப்பட்டதான எம்பெருமான் திருவடி ஸ்பரிசம் சர்வதா தமக்கு வேண்டும் என்று திருவுள்ள பத்தினதான ஆதிசேஷன் அவரே பாதுகையா எழுதிட்டார் அப்படின்னு ஆச்சாரியெல்லாம் திலகமானவராயிருக்கக்கூடியதான ஸ்ரீ ஆழவந்தார் யாமுனேயர் வந்து நமக்கு சாதிக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்துல வந்து அந்த ஆளவந்தாள் திவிசுக்தி எடுத்தும் காட்டுற. மகாலட்சுமியானவள் அனுபவிக்கின்ற சுகத்தை காட்டிலும் உயர்ந்த சுகத்தை எம்பெருமான் திருவடியிலிருந்து இந்த பாதுகாதேவியானவள், அதாவது இந்த ஆதிசேஷனானவர் அனுபவிக்கிறார் என்பதுதான் இங்க சூக்ஷமான விஷயம். அடுத்தது ஆதிசேஷன் பாதுகாரமாக பெருமான முதுகலை ஆள பண்ணிக்கிறார், முழுக்க தாங்கிறார். அதனாலே இவருக்கு பெருமாளை காட்ட ஒரு தனிவு ஏற்பட்டது. அதை காட்டிலும் அந்த பாதிரிய பக்தியோட நம்ம சேவிக்கிறோமே, நம்மளை போல சாமான்யமான மக்கள் பக்தாள், ரங்க பக்தாள், இந்த பாதுகா சேவைகள்லாம் செவிக்கிறாளே, அவளுக்கு தான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அப்ப பண்ணும்போது பெருமாள் பாதுகை நம்மளோட சிரசு, நம்ம சிரசுல தான் பெருமாள் அனுகிரகமும் வருது, பாதுகை அனுகிரகமும் நமக்கு வருது. சேஷத்வம் பயதி சம்சயதி பிரகாமம் துவத்பூமிகாம் சமதிகம்ய புஜங்கராஜகா துவாமேவ பக்தி வினதைஹி வகதாம் சிரோபிஹி காஷ்டம் கதம் ததிக கேசவ பாதரக்ஷே அப்படின்ட்டு அடுத்த ஸ்லோகத்திலே சாய்கிறார் சுவாமி தேசிகன். அந்த ஒரு தனிவானது கிடைக்கிறது, ஒரு பணிவு கிடைக்கிறது, ரெண்டு பேரும் நமக்கு வந்து பிராப்தம் ஆயிட்டாலே, அதாவது பெருமாளுக்கு செய்யறதை காட்டிலும் ஆழ்வார் முதலான பக்தர்களுக்கு செய்யறதா ரொம்ப மகா புண்ணியம் இல்லையா? கீழே போன இப்படி சுவாமி நம்மாழ்வார் வந்து தொண்டர தொண்டர தொண்டர தொண்டர தொண்டன் சடகோபன் சொன்ன மாதிரி அந்த பக்தாளுக்கு பண்ண கைங்கரியம் தான், பெருமாளுக்கு ஆதிசேஷன் கைங்கரியம் என்றார். ஆனா பாதுகைய பக்தியோட சிரசை தரிப்பது யார்? நம்மளை போல சாமானிய மனுஷாதான் தரிக்கிறா இல்லையா? அதனாலே நம்மளும் உயர்ந்தவர் ஆகிறோம். அது கைங்கரியம் ரொம்ப வசத்தியான கைங்கரியம் காட்டாருங்க. அடுத்தது ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஆதிசேஷனுடைய அவதாரமாக பாதுகையை சொல்லியாச்சு. இந்த ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருந்து எல்லா லோகத்தையும் பெருமாள் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கார். எல்லாரையும் ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருந்து எல்லா லோகத்தையும் தூக்குற பெருமாளையே இந்த ஆதிசேஷன் வந்து தாங்குற பெருமாளை சயனத்தில் ஆதிசேஷன் மேலதான் படுத்துட்டு இருக்க. அப்ப இந்த பூமியும் பெருமாள் பெருமாளை பாதுகா தேவியாயிருந்து ஆதிசேஷன் தாங்குறார். பெருமாளையும் பாதுகையும் சேர்த்து பூமாதேவி தாங்குறா. அப்ப இந்த இடத்துல இந்த ஆதிசேஷனுக்கு ஒரு திருவுள்ளம் என்னன்னு கேட்டா, அடரா நம்மளையும் சேர்த்து இந்த பூமாதேவி தாங்குறாள், அவளுக்கு பூபாரம் ஜாஸ்தி ஆகிட்டுன்னு சொல்லிட்டு புனகா அவளுக்கு கீழையும் சென்று பாதாள ஆதிசேஷனாக போய் அவர் வந்து பூமியும் சேர்த்து தலையில தாங்குறார். அதான் சொன்னார், இந்த 14 லோகங்களும் மூன்று பாகமாக கிருதகம் அகிருதகம் கிருதகாகிருதகம்னு சொல்லுவார், மூன்று பிரிவாக இருக்கு. இது எல்லாம் ஆதிசேஷன் தன் சிரசிலே மூன்று லோகங்களையும் தாங்கறான்னு சொல்றதுதான். அப்போ எப்பேற்பட்ட கங்கிரியும் பாருங்க. உலகத்துல பெருமாள் திருமேனி படணும்னு சரின்னு பாதகையா வந்த, சரி அதுக்கெல்லாம் அது பூமி மேல இருக்கு, அடடா இந்த பூமாதேவி நம்மளை சேர்த்து தாங்குறாளே, அது தப்பாச்சே, நம்ம தானே கங்கீரம் பண்ணுன்ட்டு அவரே என்ன பண்ண, திருப்பி ஆதிசேஷன் கீழே போய் பூமியில போயிருந்து மூன்று லோகங்களையும் எல்லாத்தையும் நான் சிரசில இந்த பூபாரத்தை தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அவருடைய கங்கீர சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க இல்லையா? கங்கீர சிந்தனை, அந்த தமக்கு கைங்கரியம் பண்ண வாழ்க்கும் தான் கைங்கரியம் பண்ணுவது, பெருமாள் பெருமாளை சிருஷ்டித்த பெருமாளை ஆதிசேஷன் பாதுகையா தாங்குற, அந்த பாதுகையை பூமி தாங்கிறது, ஆனால பூமிக்கு ஏதாவது ஹானி தொந்தரவு கொடுத்துட்டுமே நம்போ அப்படின்னு இலகிய திருவுள்ளத்தோட, அந்த பூமியே ஆதிசேஷனாகிய உன் உருவத்தாலே பூமியை பாதாள லோகத்திலிருந்து தாங்கறே ஆதிசேஷன் சொல்றார், அதுவும் பாதுகைன்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு அப்படின்னு சொல்றார். இங்க வந்து ஆழ்வார் ஆச்சாரியெல்லாம் தயைக்கு வந்து அவளுடைய பண்ண தயைக்கு எந்த அளவும் கிடையாது. நம்மள மாதிரி சாமானியாக ஒரு சௌக்கியத்தை அடைய வேண்டும் என்ற அந்த கிருபையினாலே காருண்யத்தினாலே ஜீவன்களுக்கு பலவிதமான வேலைகள் செய்கிறா. யாரு? நம்ம ஆச்சாரியால் பண்றா. எல்லா வேலையாலையும் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில சமயம் வருத்தம் உண்டாகும். அந்த வருத்தத்துக்கு சமாதானம் பண்ணணுமே, கஷ்டப்படாதப்பான்னு சொல்லணும் ஆச்சாரியர் வந்து இல்லையா? அந்த மாதிரி நமக்கு உள்ள ஒரு உபதேசம் பண்ணி இந்த ஆச்சாரியால் நமக்கு எல்லாம் அந்த கஷ்டத்தையும் போக்குவர்களா இருக்கா அப்படின்னு சொல்லிதான் இந்த ஸ்லோகத்துடைய தாபுரியம். மாபூதியம் மயி நிஷன்ன பதசிய நித்யம் விஸ்வம்பர சபகநாத் வியதிதே திமத்வா தச்சே பலாப்கதிகயா மணிபாதிகேத்வம் சேஜாத்மனா வசுபதியம் நிஜைவமூர்த்தியா நிஜயைவமூர்த்தியா அப்படின்ட்டு இந்த நாலாவது ஸ்லோகத்தில் இந்த பத்ததியிலே சாதிச்சார். அடுத்தது என்னன்னு பார்த்தாக்கா, இந்த ஆதிசேஷனுடைய இந்த ஸ்லோகத்தை முன் ஸ்லோகத்திலே வந்து பூமியையும் தாங்குறார், பெருமாளையும் தாங்குற, பூமாதேவியும் தாங்குறார்னு சொல்லிட்டார். அவனுடைய தொடர்ச்சியாக அடுத்த ஸ்லோகத்தை தத்தாதுசா நிஜபலேன நிரூட கீர்த்திஹி சேஷஸ்தயைவ பரிணாம விசேஷ ஏஷஹ தாமேன சத்யவஜதா யதனன்யவாஹ்யாம் ஒடும் புறா வசுமதிம் பவதி நியுக்தா அப்படின்னர். இந்த பாதுகையே இவன் ஆதிசேஷனுடைய அவதாரமா இல்ல உன்னோட அவதாரமா, இதுல நீ உசத்தியா இல்ல ஆதிசேஷன் உசத்தியான்னு ஒரு சம்சயம் வந்துடுது இல்லையா. சில காரணத்தினாலே பாதுகை தான் உசத்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த ராமாவதாரம் ஆகும்போது எம்பெருமான் கானகத்துக்கு 14 வருஷம் எழுந்துருளியாச்சு. அப்போ அயோத்தி மாநகருக்கு தசரதனம் விழுந்துட்டார். அயோத்தி மாநகரை ரட்சிப்பதற்கு உண்டான சிறந்ததான ஒரு சத்திரியன் ஒரு ராஜா அங்க இல்லை. அந்த டயத்துல இப்ப பாதுகையை விட ஆதிசேஷன் வசத்தியா இருந்தா பெருமாள் ஆதிசேஷன் அம்சம் நீ போய் இதை பாத்துக்கோன்னு சொல்லணும் இல்லையா. ஆனா பெருமாள் என்ன பண்ணா, பாதுகா அதோட விட பாதுகாதே வசத்தின்னு பாதுகாதேவி தான் பாதுகாராஜம் பண்ண அமைச்சார் அந்த இடத்துக்கு சரியா. தகுந்த ராஜா இல்லாத ஆளே அயோத்தி ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டு போறதுப்பா, அந்த மக்களை ரட்சிக்கணுமே சொல்லிட்டு திருவுள்ள பத்தி பெருமாள் ஒன்னதான் ஒரு ராணி மாதிரி அங்க அமைச்சு வச்சார், பெண்கோட்ட கொடையோட அமைச்சு வச்சாரே அப்படின்னு ஏற்படுத்தினர். ஏன் ஆதிசேஷனை வந்து ராஜாவை ஆக்கல அப்படி ஒரு கேள்வி மனசுல எடறது இல்லையா. அது என்னன்னா, ஆதிசேஷன் முதல்ல இந்த பாசுரத்துல சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மறவடியாம் அப்படின்னர். மறவடியாகிய ஆதிசேஷன் மறவடியா இருக்க பாதுகையா இருக்க. இப்போ பெருமாளுக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை வந்து பரதனுக்கு கொடுத்துருக்கணும். பரத ஆழ்வான் எனக்கு அதுல இச்சை இல்லை, அண்ணா தான் ஏத்துக்கணும் சொல்லிட்டு பெருமாள் வர முடியாத ஒரு நிலை, பித்ருவச்சல பரிபாலனம் பண்ணும் ராவண சம்ஹாரம் காத்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பெருமாள் நான் வரலன்னு சொல்லிட்டார். அதனாலே இந்த ஆதிசேஷனே வந்து பாதுகையா இருப்பதனாலே ஆதிசேஷனுடைய அம்சமானது லக்ஷ்மணனுக்கு தான் அடுத்தது போர்ட்போலியோ வரணும். அங்க பரதன் வானான்ட்டு அடுத்த தம்பி யார், லக்ஷ்மணன் சந்திரக்குன்னு நீக்கிடுங்க. அந்த இடத்துல லக்ஷ்மணனுக்கு வரணுமே, லக்ஷ்மணன் யாருடைய சொரூபம், ஆதிசேஷன் சொரூபம். இப்போ இந்த சேஷ பத்தியின் பிரகாரம் ஆதிசேஷனே பாதுகா இருப்பதனாலே சாட்சாத் லக்ஷ்மணனுக்கே அதை கொடுத்தா போல ஆச்சு அப்படின்னு ஒரு யோஜனை இந்த இடத்துல நமக்கு வந்து வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு இல்லையா. அதனாலே இந்த ஆதிசேஷனை காட்டிலும் பாதுகாதேவி பெரியவள் அப்படின்ட்டு, பெரியவள்னா என்ன, பாக்யசாலி ஆயிட்டா ராமனுடைய திருஷ்டியில இந்த இடத்துல. இது யார் பெரியவன் நீ பெரியவன் இல்ல, எல்லாம் கைங்கரியம் பண்றவாதான் பெருமாளுக்கு. இந்த கவியோட போக்கு சுவாமி தேசியனோட கவித்துவமானது அப்படி இருக்கு. ஒன்னதான் ராஜாத்திய அம்சேர்மா அப்படின்னு சுவாமி தேசிகன் சாய்கிறாருங்க. இந்த ஆழ்வாரெல்லாம் நித்துகருடைய அவதாரமா சொல்லியிருக்கா. ஆனாலும் ஆழ்வாராதிகள் எல்லாம் நித்துசூர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பெரியவா திருஷ்டி பண்றா அந்த இடத்துல. அடுத்தது இன்னும் அற்புதமான ஒரு ஸ்லோகம். இது என்னன்னா, ராமச்சந்திரமூர்த்தி காட்டிலேருந்து திரும்பி எழுந்தருள்ற அப்போ பரதன் வந்து பாதுகையை சிரசில தாங்கிண்டு, இந்த மணி பாதுகையை தாங்கிண்டு பெருமாள்கிட்ட போய் சமர்ப்பிச்சு சுவாமி ஏழனும்னு பிரார்த்தனை பண்றார், எதிர்கொண்டு அழைக்கிறார். அந்த நேரத்தில் பாதுகையை வந்து லக்ஷ்மணன் சேவிக்கிறார், தூரத்திலிருந்து சேவிக்கிறார் பாதுகையை லக்ஷ்மணன். இப்போ லக்ஷ்மணனுடைய ஆதிசேஷனுடைய அம்சம்தான் லக்ஷ்மணன் சொல்றா. இப்ப இந்த ஆதிசேஷனுடைய அம்சமாக பாதுகாதேவியும் இருக்கா அப்படின்னு சொல்றா. அப்போ லக்ஷ்மணனை சேவிப்பது போல ஒரு விஷயம் இந்த இருக்கு. பதசிரசி லக்னாம் பாதிகே தூரதஸ்வாம் தொதனமிபவந்தே லக்ஷ்மண சேஷபூதா கிமித மிக விசித்திரம் நித்தயுக்த சிஷேவே தசரத தனயசன் ரங்கநாதஸ்வமேவே. அப்படின்னா தசரதருடைய குமாரன் ராமன், ராமன் யாரு, சாட்சாத் எம்பெருமான் அப்படின்னு ஆச்சு. அப்போ ரங்கநாதன் யாரு அப்படின்னா, ரங்கநாதன் தான் ராமனா வந்திருக்கான் சுவாமி. இந்த ராமனே ரங்கநாதன் இன்னொரு ஆகாரமா இருந்து அந்த ரங்கநாதனை ஆராதனை பண்றார். அப்போ பெருமாளே பெருமாளை ஆராதிக்கும் போது இந்த லக்ஷ்மணன் வந்து தன்னுடைய எதிரேந்து வந்த ஆதிசேஷன்லேருந்து லக்ஷ்மணன் வந்தேன்னு சொன்னா, அப்ப அந்த ஆதிசேஷன் லக்ஷ்மணன் சேவிக்கிறது என்ன என்ன குறை இருக்கு, ஒன்னும் இல்லையே, தானாய் தன்னைத்தான் பாடின்னு சொன்னார் சுவாமி நம்மாழ்வர். தன்னை பத்தி தானே புகழ்ந்து தன்னை தானே சேவிக்கிறது, யானாய் தன்னைத்தான் தன்னைத்தானே துதித்து அப்படின்னு திருவாயமில்ல சுவாமி சுவாமி நம்மாழ்வர் எடுக்கிறார். ஆனா இது ஒண்ணும் ஒரு ஆச்சரியம் இல்லையு சாய்க்கிறார். தசரதருடைய புத்திரனாக ராமன் பிறந்தான், ராமன் யாருன்னா சாட்சாத் எம்பெருமான். இப்போ ரங்கநாதன் யாருன்னா ரங்கநாதனும் எம்பெருமான். அப்ப எம்பெருமான எம்பெருமான வந்து ஆராதிக்கிறானே, அது எம்பெருமானுக்கு பரம போக்கியமா இருக்கே. அதனால இது ஒண்ணும் விசேஷம் ஒண்ணும் இல்லை. இந்த இடத்துல லக்ஷ்மணனே தன்னையே சேவிக்கிற மாதிரி ஆச்சு, பெருமாளே அவர் ஆராதனை பண்ணிட்டார். ரங்கநாதர் தசரருக்கு பிள்ளையாக இருந்து தன்னை சேவித்தாரே, அதனால லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷன் சேவிக்கிறது பெரிய விஷயம் இல்லைன்னு இந்த இடத்துல வந்து சாதிக்கிறார். அடுத்தது பார்த்தா இன்னொரு அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டாக்கா, பெருமாளுடைய அந்த இந்த லோகம் எல்லாம் பிரளயம் வந்து போச்சு. பெருமாள் வந்து ஆள் இலையில பெருமாள் படுத்துட்டார், ஒன்னும் கிடையாது, எல்லாம் ஜல பிரவாகம் பெருமாள் மட்டும் தான் இருக்க இல்லையா, சமுதிரத்துல பெருமாள் படுத்துட்டார், அசங்காரமா படுத்துட்டு இருக்கார். அதுக்கப்புறம் பெருமாள் முடிச்சுட்டு எல்லா உலகத்தையும் உண்டு பண்றார். ஒரு சமயம் வந்து ஒண்ணுமே இருக்காது, பெருமாள் நினைச்சாருன்னா திருவுள்ள பத்தினார்னா சங்கல்பிச்சார்னா லோகங்கள்லாம் வந்துடும். அப்ப வந்து அந்த பிரம்மாகமா எல்லாம் பல வெள்ளத்தை அடிச்சுன்னு போய் கொப்பளமா தெரிகிறாளாம். அப்பேற்பட்ட பெருமாளுக்கு பிரளய காலத்திலே எல்லாம் அழிந்த காலத்திலேயும் ஏ பாதுகையே ஏ சேஷனே நீயே வந்து உருவமா ஆளி நிலையினுடைய உருவமாயிருந்து எம்பெருமானுக்கு இன்பமான படுக்கையாக இருந்தாய் அப்படின்னு அந்த பிரளய காலத்திலேயும் கீட்டாதல்பம் கிமபி தனுதே பாதிகே பூமிகான்யா அப்படின்னு போட்டார். ஒரு விளையாட்டு படுக்கையாக நீயே இருந்ததப்பா அப்படின்னு இந்த பாதுகாதேவியும் சேஷனையும் சேர்த்து சுவாமி தேசிகன் இந்த சாகல சாகிறேன். இது ஆழ்வார்கள் கூட இது மாதிரி சாகிற, சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நில்கடல் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் சொல்லிட்டு போயிட்டா திருமார்கரவன் சொன்னான். பிரளய காலத்துல வந்து ஆளிநிலை வந்து எம்பெருமானுடைய சேஷம், எம்பெருமானுடைய கைங்கரியம் பண்ணக்கூடியதான ஆதிசேடம் தான் ஆளிநிலையா இருந்தான் சொல்லி ஆழ்வார் அதிகள் பாசுரங்கள் டைரக்டா எங்கேயும் வரல மாதிரி அடி எனக்கு தோன்றது. அதனாலே ஆளிநிலை பாலகன் சொல்றாலே தவிர அந்த ஆளிநிலை வந்து சேஷன் எங்கேயும் எடுக்கல. அதான் ஆளிநிலை உருவமாகவும் நீனே அந்த உருவத்தை தரித்துக்கொண்டு எம்பெருமானுக்கு பிரளய காலத்திலையும் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போது நீனும் பெருமாளை மட்டும் இருந்தா மாதிரி இருக்கு, இன்பமான படுக்கையாக பெருமாள் யோகத்தில் இருக்கும்படிய படுக்கையாக அந்த மாயையிலையும் நீ இருந்தப்பா அப்படின்னு இந்த பாதுகாதேவியை பத்தி ரொம்ப வசத்தியா சாய்கிறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. அப்படி அந்த விசேஷத்தை வந்து கவிகள் வந்து அப்படி வந்து கொண்டாடுறான் அந்த பாதுகா தேவிய சுவாமி தேசிகன் கவியாச்சே அப்படி வார்த்தை ஜாலத்தாலே போட்டு போட்டு போட்டு இதை கொண்டாடுறார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல. பிரளய காலத்திலேயும் எல்லா உலகங்களும் அழிந்த காலத்தில் நீ வந்து ஆளுநிலையா இருந்தேன்னு சொன்னான். இந்த விஸ்வாமித்திரர் வந்து யாக சம்ரஷணத்துக்கு பெருமாளையும் இளைய பெருமாளையும் கூட்டின்னு போற, ராத்திரி ஆச்சு படுத்துக்கோன்னு சொல்றாரு, ரெண்டு பேரும் படுத்திருந்தா வந்து காத்தால அவர் வந்து பெருமாளை எழுப்புறதுக்கு வர்றார். வந்தபோது பாக்குற பார்த்தா ஒருத்தர் மட்டும் படுத்துட்டு இருக்க, லக்ஷ்மணனை காணும். என்னடா லக்ஷ்மணனை காணும் அப்படின்னு பார்த்தாக்கா ஒரு குழந்தை காணுமே, ஏதாவது சிங்கம் பொறி அடிச்சுன்னு போயிட்டா தெரியல, ஐயோ தசரதுக்கு பதில் சொல்லணுமே அப்படின்ட்டு யோஜனை பண்ணி நல்லா உத்து பாக்குற. பார்த்தாக்கா கீழே லக்ஷ்மணன் வந்து ஆதிசேஷன் ஆயிருந்து அது மேல ராமன் வந்து சயனம் பண்ணியிருந்தாரான். ரெண்டு பெருமாள் ஒரு பெருமாள் சவசாச்சார் விஸ்வாமித்திரருக்கு. அப்படி பாரு காணகத்திலேயே வந்து அந்த கைங்கரத்தை விடாம லக்ஷ்மண ஆழ்வான் பண்றானே பெருமானுக்கு இல்லையா. அதே போல இந்த பிரளய காலத்திலையும் பெருமாள் வந்து யோகனத்தில் இருக்கும் காலத்திலையும் ஆலி நிலையாக உருக்கொண்டு இந்த ஆதிசேஷன் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணார் அப்படின்னு. அடுத்தது வந்து ஒரு ஸ்லோகம், இது சுவாமி தேசிகளுடைய கவித்துவத்தை காட்டும்படியான ஸ்லோகம். ஒரே வியாகரண விஷயமா இருக்கு இது எல்லாமே. அதாவது ஏகாகம் அஹீனம் சத்ரம். ஏகாகம்னு ஒரு நாள் பண்ணக்கூடிய யாகம், அஹீனம்ன்ற யாகம் வந்தது ரெண்டு நாள், ஒரு நாளுக்கு மேல பண்ணக்கூடிய யாகம் அது 12 தினம் வரைக்கும் பண்ணக்கூடிய யாகம், அதுக்கு மேல பண்ணக்கூடிய யாகம் தீர்க்க சத்ர யாகம்னு ஒண்ணு உண்டு. சத்திர யாகம்னு ஒண்ணு பண்ணுவா, தீர்க்க சத்திர யாகம்னு கூட அதுக்கு பேர் சொல்லுவா. சத்துக்களை காப்பாத்துகிறதான யாகம் அது. அது என்ன அப்படின்னு கேட்டா திருமணிஷாழ்வார் ரயில் இருக்கும்போது இந்த யாகம் பண்ணதா சொல்றான். தீர்க்க சத்திர யாகம் பெரும்புலியூர் நடந்தது, அப்பதான் வந்து தன்னை வந்து சக்கரத்தாவழ அம்சமாக திருமஷப்பிரான் காட்டினார்னு ஒரு அவர் சரித்திரத்தில் வருது. அப்படி மூணு விதமான விஷயங்களையும் இங்கே சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். இந்த என்னன்னு கேட்டா ஆதிசேனுடைய அவதாரம் பாதிக்கன்னு சொல்லிட்டா லோகத்துல வந்து எல்லா சாதுக்களையும் ரட்சித்து ரட்சித்தால் இந்த பிரசித்தியை இந்த பாதுகை அடைஞ்சிருக்கு. இந்த லோகத்துக்கு எத்தனையோ துஷ்டால்னா இருக்கும், ஆனா நல்ல சங்கதி, அந்த நல்ல சங்கதி வரணும்னா என்ன அஞ்ஞானம் போனும் இல்லையா, அந்த அறியாமையாக ராத்திரி போனம் அதை ஒரு பகலாக்குறதான் ஏகாகம்னு சொன்னான். அப்படி இல்லைன்னா எல்லா ஜீவன்களும் நல்ல சங்கதி வந்து அவ வந்து தெரிஞ்சுக்காம போயிடுவா. இந்த ஏகாகத்தாலே மறவாமல் தெரிவிக்கிறாளாம் பாதுகாதேவி. அதே மாதிரி எல்லா யாகங்களையும் பெருமாளுடைய பிரீத்திக்காக தான் ஜனங்கள்லாம் அனுஷ்டிக்கிறா, யாகம் யாகம் பண்றவா எல்லாமே. மீமாம்சாஸ்திர பிரகாரம் சொல்லப்பட்ட யாகத்தை மொத்தத்தையும் வேதத்தில் சொல்லப்பட்ட யாகத்தை மொத்தையும் எம்பெருமான பிரீத்திக்காகவும், எம்பெருமான் இங்க பாதுகாதேவி கூட சொல்லிடலாம், ஆனா பெருமாள் தான் பாதுகாதேவி முதல்ல சொல்லியிருக்காளே, அதுவே அவ செய்யறா. அதனாலே நீயே ஹே பாதுகையே, நீயே எல்லா யாகங்களாகவும் இருக்கிறாய், யாகங்களாகவும் நீயே இருக்கிறாய் அப்படின்னு சாஸ்திரத்துல வந்து ஏகாகம் என்னும் அகீதம் என்றும் சத்திரம் என்றும் பலவிதமான யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அகீனம்னா ரெண்டு விதமான பொருள், வியாகரண வாசிவாளுக்கு தான் இந்த ஸ்லோகம் புரியும், ஸ்லோகத்தையும் அப்படி விஜாபிக்கல இந்த இடத்துல. ஏன்னா தேசிகனுடைய அந்த கவித்துவமும் அந்த சம்ஸ்கிருத ஞானத்தையும் காட்டுவதான ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. அப்படி ரெண்டு பொருளை குறிக்கக்கூடியது அகீனம், அகீனா பாம்புன்னு ஒண்ணு உண்டு, சேஷன் ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு பொருளை கொண்டு பாதுகையை யாகமாக செய்கிறதுன்னு சொன்னா அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்கு. அகீனா யாகம்னு அர்த்தம், அகீனா பாம்புன்னு அர்த்தம், ரெண்டு விதமான அர்த்தம். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ரெண்டு ரெண்டு அர்த்தத்தை கொடுத்துன்னு வர இந்த ஸ்லோகத்தில் மட்டும் சுவாமி தேசிகன். அப்படி இந்த ஸ்லோகமானது சுவாமி தேசிகனுடைய கவி நயத்தை காட்டும்படியாக அடுத்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் இருக்கு. அடுத்தது என்னன்னு கேட்டாக்கா அடுத்த ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமான ஸ்லோகம், பகுமுக போக சமயதைகி நிர்முக்ததையா விசுத்திமா பன்னைகி சேஷாத்மிகா பதாபனி நிஷேவியசே சேஷபூதைஸ்துவம் அப்படின்னு இந்த இறுதி ஸ்லோகம் சேஷபத்ததியிலே. தாத்பரியார்த்தம் என்னன்னு கேட்டாக்கா இந்த ஆதிசேஷனுடைய அவதாரமாக எப்பொழுதுமே இருந்து பகவானுக்கு கைச்சரியம் பண்ணக்கூடியதான உன்னை இந்த லோகத்திலே, இந்த பாதுகையை இந்த லோகத்திலே சகல ஜனங்களும் பக்தாலும் இப்பகவத் பக்தர்களும் மோட்சத்தை அடைந்தவர்களும் நித்திசூடி கோட்டில் இருக்க அத்தனை பேரும் எல்லாருமே ஏ பாதுகையே உன்னை ரொம்ப கொண்டாடுறா அப்படின்னு, எப்படி ஆழ்வாரை எல்லாரும் கொண்டாடுவாரோ அப்படி உன்னை ரொம்ப எல்லாரும் கொண்டாடுறா அப்படின்னா, இதுல வந்து பகுமுக போக சமயதைஹி அப்படின்னா, பகுமுகம்னா அநேக விதமான போகங்கள் சுகங்களோடும் சேர்ந்தவர்களாகவும், அதாவது அநேகமான சிரசு, ஆயிரம் தலை ஆதிசேஷனுக்கு, ஆயிரம் நாக்கு இல்லையா, 2000 கண்கள் இப்படி இருக்கு அவருக்கு. அடுத்து நிர்முக்ததையா அப்படின்னா, அதுல இருந்து வேறம், அந்த சரீரத்தை உரிச்சுண்டு தோலை உரிச்சுண்டு இந்த வெளுப்பை காட்டி விசுத்தம் அப்படின்னா வெளுப்பானது, எல்லா கர்மங்களிலும் விடுபட்டு வரா மாதிரியும், சிவசேஷன் தோல் உரிப்பாரோ வேற சோல் சேஷனுக்கு வருமோ, நம்மள மாதிரி இந்த ஜீவாத்மா வந்து எல்லா கர்மங்களையும் விட்டு நல்ல கதிக்கு போகும்படியான அந்த அடைந்தவர்களுமான சேஷபூதைகி பெருமாளுடைய வேலைக்காரர்களாகி அந்த சேஷன் சேவிக்கப்படுகிறாய் அப்படின்ட்டு தாத்பர்யார்த்தமாகவும் சுவாமி தேசிகன் வந்து இந்த 760வது ஸ்லோகமான சேஷபத்தியே கடைசி ஸ்லோகத்தில் வந்து இந்த பாதிகன் பிரபாவத்தை சேஷபத்ததி என்று பெயரிட்டு, பாதிகை வேறு யாரும் இல்லை, சேஷந்தான் ஆதிசேஷந்தான் பாதிகையா நமக்கு அவதாரம் பண்ணி எம்பெருமானுக்கு நானாவிதமான கைங்கரியங்களையும் பண்ணுகிறார் அப்படின்ட்டு நம்ம சொல்றதுக்கு, இந்த வேறு வேறு விதமான சுகங்களாலே அற்புதமான சம்ஸ்கிருத பதங்களையும் போட்டு சுவாமி தேசிகன் நமக்கு சாதிச்சு பாதிகன் பிரபாவத்தையும் அந்த ஆதிசேஷன் பிரபாவத்தையும் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்கார். பக்தாள் கேட்டு மனசுல வந்து இன்புற வேண்டியதுன்னு சொல்லிட்டு அடுத்த பத்ததியா துவந்த பத்ததிய வந்து இந்த 24வது பத்ததி நாளைய உபன்யாசத்தை அனுபவிக்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.